குறையே முத்து முத்து மாறி மனுஷன் கொஞ்சம் ஆடிபட்ட அடக்கறியே தாயே. கோபத்துல கோபத்துல பந்துருக்கண்டா, நீ மஞ்ச தண்ணி மஞ்ச தண்ணி மோண்டு ஊத்துடா. சென்னையில தண்ணியில ரொம்ப காலமா நேரம் அடிபட்டு போயிருவ மாறி மத்த நேரம் போரடிக்கும் என்ன பண்ண தாய். ஓகே, குட் நைட்.